反正。ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லே ஸ்ரீரங்கராஜாதி சந்தன யோக திருஷ்யாம் சாட்சா க்ஷமாம் கருணையா கமலாமிவான்யாம் கோதாமனன்ய சரணம் பிரபத்யே நிலாதுங்கஸ்தனகிரிதட்டே சுப்தமுத்போத்ய கிருஷ்டம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சத சிரசித்த மத்யாபயந்தே சுச்சிஷ்டாயாம் சகனிகளிதம் யாபலாத் கிருத்யபுங்க்தே கோதலாதஸ்யே நமைதமிதம் புயே வாஸ்து பூயஹ அன்னவையர் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பொன்னு திருப்பாவை பற்பதியம் இன்னிகையாள் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை குமாலே சுழிக் கொடுத்தாளை சொல்லும் சுழிக் கொடுத்த சுடற்கொடையே துல்பாவை பாடியருள வல்ல பல்வளையாய் நாளினே பெண்கடவர் என்னை விதே என்னவே மாத்தம் நாங்கடவா வண்ணமே நல்கே. திருப்பாவையன் ஏழாவது பாட்டு கீசு கீசன் ரெங்கம். இந்த ஏழாம் பாட்டில் பகவத் விஷயத்தில் புரியாத விருத்தியை எழுப்பித்து இது பழையவளாய் இருந்து வைத்து புதுமை பாவிக்கிறார் விருத்தியை எழுப்பினார்கள் என்று ஸ்ரீவ பெரியவாச்சான் பிள்ளை யக்ஷானத்தில் பாகவத பகவத் பக்தி காட்டிலும் பாகவத பாகவத்தருடைய சம்சலேஷமே பிரதானம் என்று பாவித்து அது பாகவத பரக சம்சலேஷத்தை பகவானுக்கு பிரதிகூல அனுகூல உதாசீன என்று மூன்று பேர் உண்டு. அது அந்த அதில் ஆயசே செல்வம் புகழ் தர்மம் இது முக்கியமான நம்ம ஆழ்வார் நாலாம்பத்தில் பாகவத சம்சலேஷம் பிரதானம் என்கிற ஒரு பாசுரத்தில் பயிலம் சுழலை மூர்த்தியை பங்கைய கண்ணனை பயிலவினையை நம்பார்களே சேர்ந்த வரவனை பயிலம் திருவடையார் அவரேலும் அவர் கண்டு பயிலம் பிறப்பிடை தோறும் எம்மையாருடைய பரமரே என்று பாகவத சம்சலேஷமே பிரதானம் என்று அந்த பாசுரத்தை சொல்லியாயிற்று. அது அதே அதே அடியோர்கள் குழாங்களை படி கூடுவது என்றுகளோ அந்தமையில் பேரென்பது அடியோர் என்றமே என்கிறபடியே இக்குழாங்கை உண்டாக அங்கு இந்த கீசுகிஷன் பாசுரத்தில் பாகவத சம்சலேஷத்தே பிரதானமாக இருக்கிற ஒரு ஸ்நேகிதியை எழுப்பினார்கள். கீசு கீசெங்கும் ஆனைச்சாத்தம் கலந்து பேசின பேச்சரவன் கேட்டிலையோ பேப்பெண்ணே காசும் பிறப்பம் கடகடப்ப கை பேர்த்தே வாசனரும் குழலாட்சிய மத்தினால் ஒழிபடுத்தவன் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மோர்த்தே கேடவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேடமுடையாய் திருவேல் திருவேலோ ரொம்பவாய். இங்கு இந்த பாசுரத்தில் எல்லா எங்கும் என்ற பதத்தால் எல்லா திக்கங்களிலும் முக்கியமான பின் பாசுரத்தில் புல்லும் சிறுமை என்ற பாசுரத்தை சாமானிய பட்சியை ஏற்பட்டு இந்த பாசுரத்தை ஆணை சாத்தம் கலந்து என்று ஒரு பரத்வாஜ பட்சியை முன்னிட்டு அந்த பரத்வாஜ பட்சி என்று சப்தம் பண்ணிதால் நீ ஏன் எழுந்து வர எழுந்து நம்மளோட சேர்ந்து பகவானுடைய அனுசந்தானத்துக்கு எழுந்துள்ள வேண்டும் என்று ஒரு சக்தியை எழுப்பிட்டு அதை அவளுக்கு ஆணைச்சாத்தம் பேசின பேச்சரவன் கேட்டையோ பேய்ப்பெண்ணே அவளுக்கு என்ன ஒரே ஒரு சப்தம் என்ன பிரயோகம் பண்றான்னா பேய்ப்பெண்ணே அண்ணே பகவானுடைய எப்பவும் பகவானோடையே நீ இருக்கிறதாக அதுக்கோசம் பகவான் பேய்ப்பெண்ணே என்று ஒரு பிரயோகத்தை சப்தத்தை பிரயோகிக்கிறார். அந்த சப்தால அந்த பேசின பேச்சரவன் கேட்டு அந்த ஆணைச்சாத்தம் கலந்த பரத்வாஜ பக்ஷ சப்தத்தை கேட்டு நீ என் கூட எழுந்து வர வேணும் என்று அது அதுக்கு அடுத்த உதாரணமாக காசும் பிறப்பம் கலகலப்ப கைபெயர்த்து வாச நருங்குழல் ஆட்சியர் முத்தினால் ஓசைப்படுத்த தைரவன் கேட்டிலையோ என்று அது அணைய கையில வலைகள் அது சப்தங்கள் உனக்கு சப்தம் இல்லையா அதே மாதிரியே தயிர் கடை தைரவன் கேட்டிலோ தயிர் கடையில அந்த சப்தமும் உனக்கு இல்லையா அதுடன் நீ நம்ம நாயகன் பெண் பிள்ளாய் நம்ம கூட்டத்துக்கே நீ நாயகளாய் இருக்க வேண்டும் என்று பாவித்து நீ யாரு எங்க யாரு பாடவனும் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவன் ஒரு நாராயணன் கேசவன் மூர்த்தி மூணு சப்தம் இது பிரயோகிக்கிறார் அந்த சப்தத்தை பாட கேசவனை பாடவன் நீ ஏன் சப்த பாடுறதுக்கோசம் நீ கேட்டே கிடைச்சு ஏன் தூங்குகிறாய் மட்டும் தேசமுடையாய் அந்த தேஜஸ் உள்ளவளே நீ எழுந்து கதவை திறந்து என்று சாமானிய பதமர்த்தம். இந்த போஷணத்தில் முக்கியமாக சுப்தாமன்யாம் கன்யாம் உத்போதயந்தே என்று ரங்கராமானுஜ வியாக்கியானத்து பேய் பெண்ணே திருஜி விஷயங்கும் அனைச்சாத்தம் கலந்து பேசணும் என்று பகவானுடைய சதானி பகவானுடைய ராமஸ்மரத்தையே பிரதானமாக வச்சு வைத்திருக்கிறதா, ஏன் எங்க கூட வந்து சேர வேண்டும் சேராது இருக்கியா என்று கேட்ட, யார பாட வேண்டும் என்று கேட்டா, நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும், நீ நாராயண சப்தம் என்று சர்வம் என்று உபனிஷத்தில் பகவான் சர்வ வியாபியான நாராயண சப்தம், நாராயணம் அயனம் எஸ்ய நாராயணா என்று சர்வ வியாபியான நாராயணன் அவனை பாடத்துக்கோசம் அந்த நாராயண சப்தம் என்றது பிரபஞ்சத்துக்கு முக்கியமானது. என்ன அஷ்டாட்சரா பரம் நாஸ்தி என்று அஷ்டாட்சர மந்திரத்துக்கான பிரதானமான ஒரு மந்திரம் கிடையாது. அந்த மந்திரத்தை வந்து அதே ஒரு நம்மாழ்வார் இடத்துல சொல்ற உருநாயகமா ஓட உடனாண்டவர் கருணாய் கவர்ந்த கால சிதிகளை பானைய பெருநாளகால இம்மேலே பிச்சதான் கொள்வன் திருநாரணந்தார் காலம் பெற சிந்து தூய்மினோம் என்று பகவான் யாருடா பாடணும், நாராயண சப்த வார்த்தைதான் பாடணும். அந்த நாராயண பாட நாராயண பாடமும் அதே மாதிரி மூர்த்தி சப்தம், மூர்த்தி என்றது விக்ரூபி என இதே நம்ம ஆண்டார் முதல் மார்கழ திங்கள் மதேந்திரநாள என்ற பாசுரத்தே பரச பரத்து ரூபம், கையத்து வாழ்வீர்கள் என்ற பாசுரத்தே யூக ரூபம், ஓங்கி உலகந்த உத்தவன் பேர்பாடு என்ற சப்தத்தே விபவ ரூபம், அதே மாதிரியே ஆதிமடை கண்டம் ஒன்றனே கரவேல் என்று அந்தர்யாமி அச்சா ரூபா அந்தர்யாமி ரூபம், மாயனே மன்று மடமதுரம் துயபருணே அமலைத்துறைவனே என்று சொல்வது அச்சா ரூபியாக ஐந்து விதமாக பர வியூக விபவ அர்ச்சா அந்தரியாமி என்பதாக பகவானுக்கு ஐந்து நாமங்கள். அந்த ஐந்து நாமங்கள் பிரதானமாக இருந்து அதே நம் ஆழ்வாசுரத்தையே மண் மீது இருப்பார் கடல் சேர்ப்பார், விண் மீது இருப்பார் மண்மே மலைமேல் நிற்பார் கடல் சேர்ப்பார், மண் மீது உழல்வார் யுவத்திலிங்கம் மறைந்துரைவார், என் மீது இயன்ற வடவண்டத்தாள் என்றாவே உன் மீதாடி உருக்காட்டாரே ஒழிப்பாயோ என்று பகவானே ஐந்து ரூபங்கள் சொல்ற. விண்மீது ரூபாய் அந்த ஆகாசத்தை பரத்த ரூபம், அதே திருமலையில் மலைமேல நிற்கிறாரு சீனிவாசன், பார்க்கடல் அந்த வியூக ரூபையான கீழசமுத்திர வாசம் பண்றான், அதே இவத்தில் எங்கும் எந்த அந்தர்யாமியாக பகவான் இருக்கான், அந்த இன்மீது ரூபாய் எந்த அந்த விபவா அச்சா விபவ ரூபம் அச்சா ரூபியாக தேவஸ்தான கோவில்களை எழுந்திருக்கிறார். அந்த பகவானுடைய ரூபத்தை பாடத்துக்காக நான் இங்கு வந்திருக்கிறேன், அந்த பாடை நீ கேட்கணும். அதே அந்த சப்தத்தை மூர்த்தி என்ற சப்தத்திலே பிரயோகிக்க, ஏகமூர்த்தி இருமூர்த்தி மூன்று மூர்த்தி பலமூர்த்தி ஆகிய என்று மூர்த்தி சப்தத்துக்கு அநேக அர்த்தம் இருக்கு, ஒரு பகவானுக்கு அநேக ரூபங்கள் இருக்கு. அந்த ரூபத்தை பகவானே பத்தாவதா இச்சாதீன விவாரகத்திய மகாபோத்திரன் எதிர்ஷாஹரேன் ரக்ஷாவாமனரோஷராம கருடா காகுஸ்தேடாஹலின் கிடாவல்லவ கல்கவாஹனா கல்கின் நிதி பிரத்யகன் ஜல்பந்த புருஷா புனந்தி புவனம் புண்ணியோக பண்யாபனாக என்று பகவானுக்கு பத்து ரூபங்கள். அந்த பத்து ரூபங்களும் எடுத்திருக்கிற அந்த பகவானே பாடுத்த அந்த மூர்த்தி ரூபத்தை வந்திருக்கான், அந்த மூர்த்தி ரூபியாக இருக்கிற பகவானை பாடவும். அதே மாதிரியே கேசவ முக்கியமான இங்க நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் என்று கேசவ சப்தம்ன்றது கேசி என்ற ஒரு அசுரன், அந்த அசுரனை சம்ஹாரம் பண்றதுக்காக பகவான் கிருஷ்ணாவதாரத்தில் பிரபஞ்சேபிதூரூரம் கிருஷ்ணன் கிட்ட வந்து முன்ன வந்து அத கடித்து வரா பின்னாடி வந்து உதைச்சவரா, அப்பதான் அப்ப தம் அவன் என்ன பண்ண பகவான் இன்னும் இல்ல தன் கைய எடுத்து அந்த வாய்ப்புள்ள விடுறான், என்ன பூச்சி விட முடியல மூச்சு விட பிராணத்தை விட்டுது. ஆலம்ப மாத்திரே நபசோ குரானாம் பிரசோதகே நூத்ன யுவாஸ்வமேதே கிருதேத்வயா ஹர்ஷபஷாதே சுரேந்திரஸ்வாம் துஷ்டுவோன் கேசவ கேசவ நாமதேயம். பெருமாளுக்கு அப்ப என்ன கேசவன் ஒரு நாமதேயம் தான். அதே மாதிரியே சரஸ்நாம் சொல்றேன் நதெய்வம் கேசவாத்மரம் என்றேன். இப்ப கேசவநாம் கேசவநாமத்துக்காட்டு வேற தெய்வமே கிடையாது அப்படின்னு வரும். அதே நம்மால் வர ஒரு ரெண்டு சொல்றேன் கேசவ சக்தி சொல்றேன். பகவான் பன்னெண்டு நாமத்துல கேசவ சப்தமும் ஒரு சப்தம் வருது. அதே மாதிரியே பத்தாம் பத்துல வச்சு திருவனந்தபுரத்து பகவான் நாமகன் கேசவ நாமசுர. அதே மாதிரி கேசின்ற ஒரு அசுர அந்த அசுரனை சம்மாரணத்து வருவது. இன்னொன்னும் கேசவசப்த இந்திரியம் அர்த்தம் இந்திரிய நிகிரகம் எவ்வளவு பண்ணாலும் அந்த இந்திரிய நிகிரகத்துக்கு காரணமாக பகவானுடைய நாமஸ்மரணம். அதே மாதிரியே கைதி பிரம்மணோ நாம இசோகம் சர்வதேவினாம் அவாம் தவாங்கே சம்போதம் தஸ்மாதேன் கேசவ நாமவானேன். கேசவசப்தக்கு காரண பிரம்ம ஈசன பரமருத்ரன் அந்த இந்திர பிரம்மா ருத்ரன் ரெண்டு பேரும் பகவானுடைய முகத்தாலே வந்திருக்கிறாரு. பகவானுக்கு கேசவன் கேசவன் பேரு. இந்த மாதிரி இருக்கிற அந்த கேசவனுடைய நாமத்தை எவன் ஸ்மரிக்கிறானோ அம்ம இன்னொன்னும் சர்வதே அதே மாதிரி ஆகாஷா பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்கார கேசவம் பிரதி கச்சதேன். எல்லாம் எந்த யாருக்கா எப்ப எங்க ஆகாசத்துக்கு எல்லா மழை தண்ணியும் கூட எப்படி சமுத்திரத்துக்கு போய் சேரலோ அதே மாதிரியே எந்த தேவ நமஸ்காரம் பண்ணா கூட சர்வதேவ நமஸ்கார கேசவம் பிரதி கச்சதே. அதே மாதிரியே நம்ம சந்தியாவந்தது கூட கேசவாய நமஹா என்று முதல்ல நாமஸ்மரணே கேசவ சப்தம் தான். அந்த கேசவாய நமஹா நாராயண மாதவாயன் கோவிந்தான் சொல்றேன் கேசவ சப்தம் அந்த கேசவ துஷ்டாத்மா அதேஷி ஜனார்தன தஸ்மாதே கேசவ நாம்நாத்வம் லோகே ஖்யாதிம் கமிஷ்யசி. எப்பக்கே எஸ்மாத் தயைவ துஷ்டாத் எந்த துஷ்டாத்மான கேசி சம்மானம் அந்த கேசவ நாமமே உனக்கு இந்த பகவான் உனக்கு ஸ்மரணம் இதாகட்டும் சாஸ்வதம் ஆகட்டும். இன்னொன்னும் பரதேவதா நிஷ்கர்ஷம் அந்த பகவானுடைய நாமஸ்மரணத்தான். பரதேவதை யாருடான்னா கேசவ நாமத்தை பகவான் மொத்தம் தான். அந்த பகவானுடைய நாமஸ்மரணத்தால் மாத்திரம்தான் அது சாத்தியம் என்று இந்த கேசீசந்திரனுக்கு பாஷத்து பிரதானமாக மூணு சப்தங்கள் நாராயண சப்தம் பரதேவதை எல்லா சர்வவியாபியான நாராயணன். அதே மாதிரியே கேசவ சப்தம் பகவான் பரதேவதா நிஷ்கர்ஷம் என்று அதே மாதிரி மூர்த்தி சப்தம் அந்த விக்ரஹ ரூபியான பகவான் பகவானே அந்த விக்ரூபியான பகவானே நாம எப்படி ஆசிரியம் அந்த அந்த ஆசிரியத்தை தான் நாம இந்த உலகத்தில் உஜ்ஜீவனம் பண்ண முடியும். என்ன பகவானுடைய ஒரு எப்படின்னா அந்த பகவானுடைய நாமத்தில் எப்படின்னா உருகுமாள் நெஞ்சம் உயிரின் பரமென்றேன் பெருகுமாள் வேத்தியம் என்றேன் தொண்டனேன் தெருவெல்லாம் காவல்கள திருக்கார்களேன் மறுவிய மாயந்தன் மாயம் நினைக்கிறேன் என்றேன். பகவானுடைய விட்டு நான் இருக்க மாட்டேன் என்று எந்த சப்தம் நமக்கு சொல்றதோ அந்த சப்தம் தான் இந்த ஆர்வா பாட. அதே மாதிரியே ஆறு மலை கிழந்தோடு மலை அறுபூர் சுடா மலதேக்கு மலை கருணாறு அழைக்கும் மலை அப்பன் சாருள் அமுதம் கொண்டனான்றே என்று எந்த பகவானை நாம மத்து நாள் இதே இங்க சொல்றதே மதனம் பண்றான் மதனம் தைரவன் கேட்டியோ என்ற சப்தத்தால் என்ன மதனம் பண்றானோ அந்த மதனத்தாலே பகவானுடைய நாமஸ்மரணத்தை அந்த இதை அப்படி அவ அந்த நாமஸ்மரணத்தால் நீ என்ன பண்றேன்னா உள்ளே உள்ளுக்குள்ளே பகவான் நீ ஒத்திதான் அனுபவிச்சிருக்க எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்கலாம் என்று அதுக்கு நான் பெயர் பெண்ணேன்ற அந்த பெயர் பெண்ணே சொல்லியே இதே பெயர் பெண்ணேன்றதுக்கு இங்கே ஒரு உதாரணம் எப்படி சொல்லலாம் இவருக்கு நம்ம குலசேகரவாருடைய இந்த பாசனத்தை குலசேகர சொல்லுச்சு அவர் என்ன பண்றேன் பெயர் அவரு சப்த பிரயோகம் பண்றேன் இவரு ஆண்டாளுக்கு பேய் பெண்ணு சொல்றாரோ அதே மாதிரி தானும் அவரும் கூட ஒரு இடத்த பேயரே எனக்கு யாவனம் யானுமோர் பேயனே எவருக்கும் இது பேசியேன் ஆயனே அரங்கா என் நிலைக்கின்றேன் பேரனா ஒழிந்தேன் எம்பிரானிக்கே என்று அவர் யாருடைய பக்தனா அனவரதம் ரங்கநாதனுடைய பக்தன். முஷதே எஸ்து நகரே ரங்கயாத்ரா தினே தினே தமகம் சிரசா வந்தே ராஜானம் குலசேகரம் என்று தன்னுடைய திருவந்திக்களம் அவர் ஆழ்வாருடைய அவதாரத்தலம் அந்த அவதாரஸ்தலத்தை விட்டு அவர் என்ன பண்றாரு ஸ்ரீரங்கத்துக்கு பகவானை சேர்க்கணும்ட்டு போறேன். ஆனா அவர் போற சமயத்துல போறதுனால ஒரு பத்து நூறு பேர் அனுப்பிச்சுடுறாரு யாரு பாகவதார அந்த பாகவதார அனுப்பிச்சு என்ன பண்றேன் சரி நாளைக்கு போய்க்கலாம் நாளைக்கு போய் நாளைக்கு போயிடலாம் என்ன பண்ண அப்படியே காலத்துக்கு வச்சுனா அந்த மாதிரி யாருன்னா பகவான் அரங்கனை விட்டுறான். அதே மாதிரி ஒரு என்ன ராமனுடைய அசாதாரண ராமனுடைய விட்ட அசாதாரண பக்தி உள்ள அந்த பக்தி உள்ள அந்த பகவானே நாமஸ்மரணம் பண்ணி நாங்கள் உஜ்ஜீவனமானம் என்று பிரார்த்தித்து இதே மாதிரியே இங்கு பிரதானமாக ஒரு அம்சம் நாயக பெண் பிள்ளா என்று ஒரு சப்தம் இருக்கு. நாயகன் நயதீதி நாயகா நம்மள அடுத்த இதுக்கு கொண்டு போகணும். எங்கன்னா இந்த ஜென்மத்திலேருந்து என்ன உலகத்துல பறந்திருக்கிற ஆயுசுன்றது ஒரு பாதி என்ன பண்ணணும் ஜீவ ஜீவன பறந்தபடைய பாதியா தூங்கு தூக்கத்தை கழிச்சோம். இன்னும் பாதியில படம் விளையாட்டு விளையாட்டு அதை கழிச்சோம். இப்ப நம்ம எப்படி எங்கடா போகணும்னு கேட்டா மோட்சத்து போகணும் வீடு. அதே நம்ம ஆழ்வா சொல்றது வீடமின் மொத்தம் வீடு செய்தே உண்மையே வீடுகளே வீடு செய்வனே என்று எந்த வீடு நமக்கு எதிரான நம்ம வீடு எது மோட்சம் தான் வீடு. அது இங்க வந்திருக்கிறதுக்குன்னா உதவ சம்சார சுகத்தை அனுபவத்துக்கு வந்திருக்கோம். முக்கியமானது பிரதானமானது அதுதான். அந்த அப்படியே சொல்றது நம்ம ஜீவன ஆத்மான்றது எப்படின்னா தேகம்ன்றது ஒரு ஒரு அங்கமும் சரீரத்துல அநேக அங்கங்கள் இருக்கு. அந்த எந்த அங்கங்கள் யாருக்கும் சமர்ப்பிக்கணும்னு கேட்டோம் பகவானு கோஸ்மரே சமர்ப்பிக்கணும் என்று சொல்லு. அந்த கேஷவ இதுல சொத்து சொல்லுச்சே முக்கூந்த வாழையில ஒரு ஸ்லோகம் சொல்றேன் முரதிபம் சேதோபஜஸ்ரீதரம் பாணித்வந்தமட்சய அச்சுதகதாஹ ஸ்ரோத்ரத்வயத்வம் சுணோம் ஸ்தம் லோகயலோச்சனத்வய ஹரே கச்சாங்கிரி யுக்மாலயம் ஜிக்ரத்ரான முகுந்த பாத துளசே மூர்த்தன்ன மாதோக்ஷஜம் என்று சொல்லுச்சே. ஃபர்ஸ்ட் யார சொல்றா ஜிஸ்வே கீர்த்தைய கேசவம் முதல்ல நாமதேவம் எதுனா கேசவன். அதே மாதிரி நம்ம ஆழ்வார் கூட சொல்லச்சே ஒரு பாசுரத்தை 12 ராமங்கள் சொல்லச்சே கேசவன் தமர்க்கி மேல் எமையே 7 பிறப்பம் மாசு தெரிந்து பெற்று நம்முடைய வாழ்வாய் கின்றவன் ஈசன்யன் கருமாணிக்கம் என் செங்கோலக்கண்ணன் விண்ணோர் நாயகன் எம்பிரான் எம்மான் நாராயண நாளே என்ற சப்தத்தை எப்படி கேசவன் தமர்க்கி எமையே இருப்பன் 7 தலைமுறையிலும் யார நினைக்கணும்னா வரும் பின் கலந்த 7 தலைமுறையிலும் வரும் 7 தலைமுறையிலையும் உள்ள என் பந்துக்கள் யார நினைக்கணும் கேசவன் அடியான் யாருக்கு அடியா இருக்கிறார் அடியார் அடியார் அடியார் தமக்கு அடியார் அடியார் தொண்டர் தொண்டர் தொண்டர் தொண்டன் சிவகோபு சொல்லச்சு யாருக்கான படியண்ணா. அதே மாதிரி குலதேக குலதேக முக்கதுமா இதுல சொல்லிட்டு பரிஜாரக பிரத்ய பிரத்யசிய பிரத்யமா ஸ்மரணோகநாத என்று இந்த வைணவ அது நம்ம வைஷ்ணவனா பிறந்தா பாரு யாரா நினைக்கணும்னா பகவான தவிர நாராயணன் தவிர வேற யாரும் நினைக்கூடாது. கேசவன் யாரும் நினைக்கூடாது தெய்வம் அதைவம் கேசவாத் படம் என்று சொல்றது ஆகிய போது. அதே மாதிரி ஆண்டாவது கேசவன் கைப்பிடான் யார கேசவனுடைய நம்பி கேசவன் நம்பியே கால் பிடிப்பான் என்று சொல்ற. அதே மாதிரி இந்த பகவான் யார நினைக்கணும் சிவந்த கண்கள் ஆள் கொண்ட கரிய அந்த பெருமாள் யாரானா சாக்கார் கரியமாறு நாராயணன். அந்த நாராயணனுடைய சர்வவியாபி எங்கு முழங்கண்ணன் என்ற மாநில காய்ந்தே இங்கில்லையாளுந்த இளநேன் தூண்பிடப்ப அங்க அப்போது அவன் வியத்தோன்ற சித்தப்பிராண்டன் யாராலும் சீர்மையத்தை என்று எந்த பகவான் நாராயணங்களோ நரசிம்மராவோ அது யாரு சாட்சாத் பகவானே ஹரி ஹரி ஹரி எங்க இருக்கான சர்வவியாபியவன் அந்த பகவான் ஹரி பகவானே நாம நினைக்க வேண்டும் என்று இங்க முக்கியமானது கேசவ சப்தம் நாராயண சப்தம் மூர்த்தி சப்தம் பிரதானமாக இங்கு 3 சப்தங்கள். அந்த 3 சப்தத்தை யார் இருக்கேன் நாயக பெண்பிழா நாராயணன் மூர்த்தி நீ அஜி யார நாயகரா இருக்கேன் யார நினைச்சு பகவானே சதா நினைச்சிருக்கேன். அந்த அதுதான் ஒரு இடத்த தேசிய சொன்ன ஆராதனாம் சர்வேஷம் விஷ்ணோர் ஆராதனம் பரம் தஸ்மா பரதரம் புரோக்தம் ததியாராதனம் பரம் என்று சொல்றேன். ஆராதனா எல்லா ஆராதனாலும் பகவான் பிரம்ம விஷ்ணு மகேஷம் 3 பேர் இருக்கா என்ன பிரம்மசூத்திரம் சொல்லுது அதாத்தோ பிரம்ம ஜிஜாசான்னு ஆரம்பிக்கிறேன் முடிவுக்கு அனாவிருத்த சப்தா அனாவிருத்த சப்தா சொல்றீங்க. எந்த 554 சூத்திரங்கள் வேசு சூத்திரத்துல ஒரு இடத்தையும் பிரம்மாவாட்டம் விஷ்ணுவாட்டம் மகேஸ்வரனாட்டம் சொல்றதுல அப்படி இருக்கு எங்கடா ஒரே சொல்லுங்கன்னா அதுல ஸ்ரீபாஷ்யத்தை வந்து வேற உபய லிங்கபூயஸ்வாது ஒரு சூத்திரத்தை மட்டும்தான் சாட்சா நாராயண பரதேவத்தைன்னு ஒரு நிரூபணம் பண்ணிருக்கேன். அதை விட்டா எங்கேயும் இல்ல பிரம்மாவாட்டம் விஷ்ணுவாட்டம் மகேஸ்வரனாட்டம் அந்த அதான் நம்ம இவர் மாத்திரம் திருவிஷயங்கள மாத்திரம் இனியறிந்தேன் இயற்கம் நான் முகநக்கம் தெய்வம் இனியறிந்தேன் காரணே கற்றவைனே கற்பவைனே என்று சொல்றது இனியறிந்தேன் ஈஷர்க்கம் நான் முகநக்கம் தெய்வம் பகவானுக்காக காட்டும் ஈஸ்வனுக்கு சிவனு காட்டும் விஷ்ணு பிரம்மாக்கள் யாரா தெய்வம்னா சாட்சாத் நாராயணே நாராயணன் நான் முகனை படைத்தான் நான் முகனம் தான் முகமாய் சங்கரனை தான் படைத்தான், நாராயணன் யார் படைத்தான், பிரம்மா படைத்தான், அபிரமா சிவதை படைத்தான், எல்லாரும் கலந்து படைத்தவன் யாரு, காக்கும் தெரியும் அவனே பகவான் ஒருத்தனை தான். அந்த பகவானை நாம சதா சதா சர்வதா மணிக்க வேண்டும் பிரார்த்தித்து, அதே இதுல சுவாபதி கூட ஆச்சாரபரமா இருக்கிறான் கூட, நாயப்ப பேனை யாரெல்லாம் பகவான் இருக்கிறான், பகவானை தவிர வேற யாரும் நினைக்க கூடாது என்று ஆச்சாரம் சொல்லுகள். அந்த நாயகன் யாரானா சாட்சாத் ராம பாஷ்யகார, அவரு எதிராஜேன நிபத்த நாயக ஸ்ரீ, அவன் நாயகரோட எதிராஜன் பாஷ்யகாரன். அதே மாதிரி வேதாந்தேசியருடன் அநேக இடத்தில் பகவானை ஆபத்துல அது சார் அதுல பூர்த்தி எங்க பார்த்தாலும் பிரபத்தையாட்டம் இதாட்டம் எங்க வந்தாலும் நாராயணன். அந்த நாராயண சப்தம் கேட்டம் மூர்த்தி சப்தம் இது மூணு சப்தம் பிரதானமாக கொண்டிருந்த ஸ்ரீ கிருஷ்ணன் பாசுரம் என்று அதுல நாம பகவானை அந்த அந்த உபவாசம் பறித்து உச்சீவனமாக வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன்.